ரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, டேக்கோ வழக்கு மொத்தமே. குழந்த சிரிப்புள்ள பேசுதா, இமயம் வல்ல போல மாசுதா, மனச பறிக்கிற கிரேசுதா, என்ன சிவன பத்தி பேசுதா. Young man.